பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே. அகமும் முகமும் ஜெகமும் அருளி ஒழிதவி பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே. சிவனிடம் வாங்கிய வள்ளல் வருவாய் எம்மிடமே, உன்னை தேன் தமிழ் இசையொடு தினம் தொழும் நாவில் புரிவாய் திருநடமே. மாங்கனி சிவனிடம் வாங்கிய வள்ளல் வருவாய் எம்மிடமே, உன்னை தேன் தமிழ் இசையொடு தினம் தொழும் நாவில் புரிவாய் திருநடமே. விழிகள் உருகி அருவி பெருகி வழியவே அகமும் முகமும் ஜெகமும் அருளி பொழிதவே பாலாபிஷேகம் அபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே. அருளி ஒளிரவே பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் போடி சொல்வோம் கணபதியே, பாலாபிஷேகம் தேனபிஷேகம் செய்வோம் கணபதியே. உன் பதமலர் நாடி பாடல்கள் பாடி துதிப்போம் கணபதியே.